ஆதவன் போலே ஒளி வழங்கும் அண்ணாமலையே அக்னிலிங்கம். ஆதவன் போலே ஒளி வழங்கும் அண்ணாமலையே அக்னிலிங்கம். தகதகவென்று எரிகடல் கொண்டு ஆடும் சிவலிங்கம், தகதகவென்று எரிகடல் கொண்டு ஆடும் சிவலிங்கம். புனல் தரு கங்கை அனல் தரு கண்கள் சக்கச்சி வந்த அக்னிலிங்கம். ஆதவன் போலே ஒளி வழங்கும் அண்ணாமலை அக்னிலிங்கம். ஜோதி காட்டிடுமாதி திருவண்ணாமலை பரஞ்சோதி, தீயில் ஜோதி காட்டிடுமாதி திருவண்ணாமலை பரஞ்சோதி. தென்கிழக்காளும் அக்னி தேவன் உன் ஒளி வாங்கி உலவுகிறான். தீபமாய் வந்து வீடுகள் நிறைந்து கோபமாய் மூன்று மலங்களை எரித்து யாகம் வளர்ந்து யோகம் கொடுத்து மக்களை காத்திடும் அக்னிலிங்கம். ஆதவன் போலே ஒளி வழங்கும் அண்ணாமலையே அக்னிலிங்கம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். ஏழுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்து அருள் செய்த, வீழுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவரன்றே, வீழுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவரன்றே. இருக்கும் தேகத்தை நடத்தும் அக்னியாதி சிவமல்லவோ, சிவமல்லவோ. சூடாயிருக்கும் தேகத்தை நடத்தும் அக்னியாதி சிவமல்லவோ. வயிற்றினில் நெருப்பாய் பசி தரும் லிங்கம் வயிற்றுக்கு சோறு தருமல்லவோ. நெஞ்சினில் ஞான கனல் தனை மூட்டி மனிதர்கள் தமை சித்தராக்கி அறிவை விருத்தி செய்யும் லிங்கம் ஆன்மா வெளிச்சம் அக்னி லிங்கம். ஆதவன் போலே ஒளி வழங்கும் அண்ணாமலையே அக்னிலிங்கம். தகதகவென்று எரிகடல் கொண்டு ஆடும் சிவலிங்கம், தகதகவென்று எரிகடல் கொண்டு ஆடும் சிவலிங்கம். புனல் தரு கங்கை அனல் தரு கண்கள் சக்கச்சி வந்த அக்னிலிங்கம். ஆதவன் போலே ஒளி வழங்கும் அண்ணாமலையே அக்னிலிங்கம், அண்ணாமலையே அக்னிலிங்கம்.